எங்கள் ஆனை முகனே, அருள் புரிவாய் ஐயா வெற்றி விநாயகனே, ஆதி முதலான எங்கள் ஆனை முகனே, அருள் புரிவாய் ஐயா வெற்றி விநாயகனே, பாடிடவே வினை ஓடிவிடும் நலமோடு வளம் துணையாக வரும், பாடிடவே வினை ஓடிவிடும் நலமோடு வளம் துணையாக வரும், ஆதி முதலான எங்கள் ஆனை முகனே, அருள் புரிவாய் ஐயா வெற்றி விநாயகனே, ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம், ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம், ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். சத்தும் கரைகளில் நித்தம் ஒலிக்குது ஓங்காரம், சக்தி புதல்வனின் சித்தம் கனிதிட நெஞ்சில் நிறைவது சந்தோஷம், சத்தும் கடலலை சத்தும் கரைகளில் நித்தம் ஒலிக்குது ஓங்காரம், சக்தி புதல்வனின் சித்தம் கனிதிட நெஞ்சில் நிறைவது சந்தோஷம், வேதங்களின் நாத வடிவே பூதகணம் போற்றும் குருவே, காலங்களின் ஞான விடிவே காவல் செய்யும் கருணை உருவே, பாத நிழல் போதுமையா வாழ்வில் பழம் சூழுமையா, பாத நிழல் போதுமையா வாழ்வில் பழம் சூழுமையா, ஆதி முதலான எங்கள் ஆனை முகனே, அருள் புரிவாய் ஐயா வெற்றி விநாயகனே, ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம், ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம், ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். செல்லும் வழிகளில் சட்டும் தடைகளை வெல்லும் அவனருள் அஞ்சாதே, கெட்ட பகையுடன் எட்டும் வினைகளும் விக்னேஸ்வரன் முன்னில்லாதே, செல்லும் வழிகளில் சட்டும் தடைகளை வெல்லும் அவனருள் அஞ்சாதே, ஞானப்பழமான குகனின் பாசவடிவான அண்ணன் வேடமுகநாதன் துணையால் வீரமுடன் வெற்றி வருமே, தும்பிக்கையை துதித்த மனதில் நம்பிக்கையில் காலம் மலரும், நம்பிக்கையை துதித்த மனதில் நம்பிக்கையில் காலம் மலரும், ஆதி முதலான எங்கள் ஆனை முகனே, அருள் புரிவாய் ஐயா வெற்றி விநாயகனே, ஆதி முதலான எங்கள் ஆனை முகனே, அருள் புரிவாய் ஐயா வெற்றி விநாயகனே, பாடிடவே வினை ஓடிவிடும் நலமோடு வளம் துணையாக வரும், உன்னை பாடிடவே வினை ஓடிவிடும் நலமோடு வளம் துணையாக வரும், ஆதி முதலான எங்கள் ஆனை முகனே, அருள் புரிவாய் ஐயா வெற்றி விநாயகனே, ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம், ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம், ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம், ஓம் ஓம்.